వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్య వరియో మే సన్నిధత్తాన్ సదాహృది జ్ఞానానందమయం దేవం నిర్మల స్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవముపాస్మహే త్వయి రక్షతి రక్షకైకి మన్యైః త్వయి చ రక్షతి రక్షకైకి మన్యైః ఇతి నిశ్చితి శ్రియామి నిత్యం హరే వేగవతి తటాశ్రయం త్వాం. శ్రీయఃపతియాన భగవాన్ வைகுண்டத்திலேருந்து நமக்காக அனுகிரகம் பண்ணவே திருவேலுக்கை என்ற திவ்ய தேசத்திலே ஏழி நமக்கு அனுகிரகம் பண்றேர் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண காமாசிகாஷ்டகம் ஸ்தோத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல போன வாரம் நம்ம வந்து பெருமாள் எப்படி நரசிம்மனாக தோன்றி ஹிரண்யகசபு வதம் பண்ணேர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேல்கொண்டு அவரை வதம் பண்ண உன்னையே அதுக்கப்புறமே அந்த ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது சட்டாபட்டல பீஷணே சரபசாட்டஹாசோத்பட்டே ஸ்புரத்கிருதி பரிஸ்புட பிருபுடகே பிவக்த்ரே கிருதே கிருபா கபடகே சரின் தருஜடிம் பதத்தஸ்தன சரோஜ சதிருஷா திருஷா வியதி விஷஜ்யதே வியஜ்யதே அப்படின்னு வியஜ்யதே அப்படிங்கிற முதல்ல என்னன்னா வெளிப்படுறது பகவானுக்கு என்ன வெளிப்படுறது அப்படின்னா கிருபா தயை. ஆனா பகவான் அவதாரம் பண்ணும்பொழுது எப்படி இருந்தார் அப்படின்னா சட்டாபட்டல பீஷணே அப்படிங்கிறார் சடைமுடிகளோட அப்படியே நரசிம்மன் கேசரி அப்படின்னாலே அந்த பிடரி மயிர்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உக்ரமாக ஒவ்வொரு முடியும் சடை பிடிச்சு அப்படியே கூட்டமாக பயங்கரமாக பீஷணே பயங்கரமாக சரப சாட்டஹாசோத்பட்டே அப்படிங்கிறார் வேகத்தோட அட்டகாசமான சிரிப்போட அந்த ஹிரண்யகசுப வதம் பண்ண பகவான் எப்படி ஒரு சிம்ம கர்ஜனை பண்ணேரோ உலகம் எல்லாம் நடுங்க ஈரேழு லோகமும் நடுங்க தேவர்கள் எல்லாமே பயந்து பின்னாடி போறான். அப்பேற்பட்ட நரசிம்மன் அப்பேற்பட்ட கம்பீரமா இருந்தாலும் அந்த புருவம்லாம் எப்படி இருக்கான்னா கோவத்துல துடிக்கிறது அப்படியே புருவம்லாம் துடிக்கிறது அந்த கோவத்துல அப்படி எல்லாருமே கிட்ட போகவே நடுங்கிறான். ஆனாலும் என்ன சொல்றேர் வக்திரே கிருத்தே இருந்த போதிலும் அப்படி இருந்த போதிலும் அவருக்கு கிருப்பை அப்படியே வெளிப்படுறது அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்றது கிருப்பை வெளிப்படுறதா இவ்வளவு உக்ரமா இருக்கே அந்த ஹிரண்யகசிபு வதம் பார்த்தாலே இன்னும் ரத்தம் சிந்தூரமாக நதியாக ஓடுறது அப்படி இருக்கும்பொழுது எல்லாருக்கும் அப்படி இருக்கும்பொழுது எப்படி அங்க கிருப்பை பகவான் சுவாமி தேசிகன் இங்க எப்படி கிருப்பைன்னு சொல்றேர் அப்படின்னா அவர் சொல்றார் சரோஜ சதிருஷா திருஷா தாமரை ஒட்டின கண்கள் அந்த கண்கள் காட்டி கொடுத்துருது பகவானுடைய கண்கள் அப்படின்னு ஆழ்வார்களே மங்களாசாசனம் பண்ண மாதிரி தாமரை கண்ணன்னே தளரும் தாமரை கண்ணா அப்படின்னு தானே எல்லா இடத்துலயும் மங்களாசாசனம் பண்றா அந்த உக்ரமான ரூபம் என்ன சொல்றேன்னா கபட்டகேசரின் அப்படிங்கிறார் கபட்டம் அப்படின்னா நடிக்கிறதாம் வெளியில சிம்மம் முகமாக தோன்றினாலும் பயங்கரமாக இருந்தாலும் கபட்டன் உள்ள கண்கள்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப சுலபமா இப்பேற்பட்ட கிருபாலு அந்த கிருபா அந்த கண்ணில் தெரிஞ்சிடுறது அப்படின்னு சுவாமி பாஷிகார் சரித்திரத்திலே நம்ம பார்த்திருக்கோம். ததா கப்யாசம் புண்டரீகமே வக்ஷினே அப்படின்றதுக்கும் அந்த கண்கள் எப்படி தாமரை போலே இருக்கும் அப்படின்னு அந்த சூரியனுடைய கிரணங்கள்ல பட்டு அந்த தீர்த்தத்துல அந்த தாமரை எப்படி மலருமோ அப்படி பெருமாளுடைய கண்கள் இருக்கும் அப்படின்னு அப்படி கிருபை தெரியறது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படின்னா தனுஜ டிம்ப தத்தஸ்தனா அந்த தனுஜ அப்படின்னா அரக்கன் அந்த அரக்கனுடைய டிம்ப குழந்தை அந்த அரக்கனுடைய குழந்தை யாருன்னா பிரஹ்லாதன் அந்த பிரஹ்லாதனுக்கு தத்தஸ்தனா எப்படி ஒரு தாய் பால் கொடுப்பாலோ அப்படி அந்த பெருமாளுடைய கிருபை அப்படியே அந்த பிரஹ்லாதன் ஒரு பக்கம் அந்த கோபம் இருந்தாலும் அவர் இங்கேயும் அங்கேயும் திரும்பி திரும்பி பார்த்தது எதுக்குன்னா ஹிரண்யகசிபு எங்கன்றதுக்கு இல்ல அந்த குழந்தை பிரஹ்லாதனை உடனே பார்க்கணும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தான். அந்த பிரஹ்லாதனான குழந்தை எங்கன்னு அவனை உடனே அந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுப்பாலோ ஒரு தாய் அப்படி அந்த குழந்தையை தூக்கி தன் மடியில உட்கார வச்சுக்கிறார் இல்லையா அதுல இருந்தே தெரியவானாமா அப்பேற்பட்ட கிருபா கபட்டகேசரின் அப்படின்னு சொல்றது அப்படி ரெண்டு பேருக்குமே மருந்து கொடுத்தேர் அப்படிங்கிறா மருந்து அப்படின்னா அந்த அந்த ஹிரண்யகசிபுவுக்கு அந்த மருந்து வந்து அவனை வதம் பண்ணிது ஆனா அதே இது எப்படின்னா கிருபையாக பிரஹ்லாதனுக்கும் கொடுத்தேர் அப்படின்றதுக்கு வியதி விஷஜ்யதே அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசனம் பண்றது. அந்த ஹிரண்யகசிபுவை வதம் பண்ண உடனே எல்லாருமே பயப்படுறா ஆனாலும் சிம்ம கர்ஜனை நிக்கல பெருமாளுடைய கோபம் குறையல அங்கேயும் இங்கேயும் திரும்பி பாக்குறார் பிரம்மா தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட போறா பிரம்மா வந்து நேர அவருமே பயப்படுறார் மகாலட்சுமி கிட்ட போய் வேண்டிக்கிறேன், நீ முதல்ல போய் ஏதாவது பண்ணணும், அப்பயாவது கோபம் தெளியுமான்னு பாப்போம்னா மகாலட்சுமியை கூட பயப்படுறாளாம். இல்ல, இந்த அவதாரமே பிரஹ்லாதனுக்காக தானே, அந்த குழந்தையை நம்ம அனுப்புவோம் சொல்ல, அந்த குழந்தை பிரஹ்லாதன் பயப்படாம கைய கூப்பிண்டு ஜல் ஜல் ஜல்னு சீக்கிரம் பெருமாள் கிட்ட போய் அப்படியே பெருமாள் தன்னை பிடிச்சி மடியில ஏத்தி உட்கார வச்சுக்கிறான். அப்படி அத்தனை பேரும் பயப்படுறான், ஆனா இந்த குழந்தையான பிரஹ்லாதன் பயப்படலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பெரியவா என்ன சொல்றான்னா, சிம்ஹத்தை பார்த்து இதர ஜந்து எல்லாம் பயப்படலாம், ஆனா சிம்ஹ குட்டி எங்கேயாவது பயப்படுமா? சிம்மத்துக்கு குட்டி குழந்தை இருக்கும்போது அது வந்து அம்மாவான சிம்மத்தை பார்த்து அது பயப்படுமா? அது என்ன பண்ணனா, அது ஓடி வந்து அது மேல துள்ளி குதிக்குமாம். அந்த சிம்மம் வந்து ஏதோ அது அடிபடுறா போல அது நம்ம நாடகம் ஆடும். அந்த மாதிரி கபட்டன் இவன், அப்பேற்பட்ட கிருபாளு. அப்படி தன் மடியிலே உட்கார வச்சுண்டு ஆச்சரியமா அந்த குழந்தைய பாக்குறார். அனுகிரகம் பண்ணதானே அவர் அவதாரமே. அப்போ அந்த குழந்தை சொல்றாராம், பிரம்மாதிகள்லாம் பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாமே துர்லபமானவர் நீர், ஆனா பக்தனுக்கு சுலபன் அப்படின்னு நிரூபிச்சுட்டாரு. நான் என்ன பெரிய ரொம்ப வருஷமாக தபஸ் பண்ணேன் அப்படின்னா அப்பேற்பட்ட வயசும் இல்லை, குழந்தை. பெரிய வித்தியைகள் படிச்சுட்டேனா அப்படின்னா இல்ல, குழந்தைதான். இன்னும் படிக்கலாம் ஆரம்பிச்சு இப்பதான் படிக்க ஆரம்பிச்ச வயசு. பெரிய தேவதர்கள் அப்படின்னு பார்த்தாலும் இல்ல, அரக்கனுடைய குழந்தைதான், அரக்கன் ராட்சச குலம்தான். அப்படி எதை பார்த்தேர், ஆனா அந்த பக்திக்கு நீர் வந்தேரே, அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணேரு, உம்ம போல ஒரு சுகுருத் உண்டா அப்படின்னா, உம்ம போல ஒரு எனக்கு நல்லது பண்ண அப்படின்னா ஒரு மித்திரன்னே சொல்றேன், பேர்பட்ட மித்திரன் நீர்தான், எனக்கு எவ்வளவோ ரட்சிச்சு இப்படி இருக்கேரே, அத்தனை பேருக்கும் துர்லபமானவன், பக்திக்கு சுலபன் அப்படின்னு நிரூபிச்சுட்டேரே அப்படின்னு பெருமாளை கைகூப்பி வேண்ட. அந்த நரசிம்மன் அந்த குழந்தை பேசுற அழகு, பெரியவாளே பேசும்பொழுது கூட அற்புதமான வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆனா அந்த குழந்தை அப்பேற்பட்ட வார்த்தைகள் பேசும்பொழுது அப்பேற்பட்ட நரசிம்மனுக்கு அந்த கண்ணில் சிரிச்சுண்டே அவர் பாக்குறாராம். அந்த குழந்தைய தடவி கொடுக்கிறார் கையால. அப்ப என்ன வரன் வேணும்பா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப முதல் முதல்ல பிரஹ்லாதன் சொல்லும் பொழுது, எங்க அப்பா தப்பு பண்ணல, தப்பு பண்ணிருந்தாலும் நீ க்ஷமிச்சு அவரை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல என்னைக்குமே தன் அப்பா மேல கோபமோ பிரஹ்லாதனுக்கு வந்து விரோதமோ கிடையாது, அப்பா மேல அவ்வளவு மரியாதை உண்டு. பிதர்வாக்கிய பரிபாலன் தான், அப்பா சொன்னது அத்தனையுமே செஞ்ச, மலையிலேருந்து கீழே தள்ளிடுவேன் அப்படின்னா போனார், எல்லாமே பண்ணார். ஆனா நல்லது சத்தியத்தை சொல்லணும், அது அப்பா கிட்ட அது தெரியலையே அப்படின்றது சத்தியத்தை எடுத்து சொன்னேரே தவிர எந்த கோபமும் கிடையாது, அவரை நல்ல கதிக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நரசிம்மன் சொன்னார், உன்னை போல ஒரு பிள்ளையை பெற்றா அவருக்கு நல்ல கதி கண்டிப்பா உண்டுப்பா, அதுவும் என் மடியிலேயே அவன் இருந்தான், அவன் யாரோ இல்ல ஜெய விஜயன்ல ஒருத்தர் தான், அதனால இது எல்லாமே நான் அனுகிரகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னப்ப கூட ரொம்ப சந்தோஷப்படுறேன், அதுக்கு மேற்கொண்டு நீ ஏதாவது வரன் கேளு அப்படின்னா இன்னுமேலுமா வரன் கேட்கணும், அந்த வரன் கேட்டுதானே அவன் புத்தி கெட்டு போச்சு. அப்போ வரன் கேட்டு வரன் கேட்கறதுலயே சாமர்த்தியமானவன் ஹிரண்யகசிபுன்னு நினைச்சிருந்தாலும், இப்படி சாகக்கூடாது, மேல சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாதுன்னு எத்தனை விதமா கேட்டிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் வந்து அவரை வதம் பண்ணார் இல்லையா. இப்ப எனக்கு என்ன வரும்னா, வரமே கேட்க கூடாது, இனிமேல் கூட நினைச்சா கூட யாராவது கேட்டா கூட வரனே கேட்க கூடாதுன்னு ஒரு வரன் இருக்கா, அந்த வரன். ஏன்னா இப்ப எனக்கு வரன் வானான்னு தோன்றது, நாளைக்கு வேணும்னு தோணலாம் இல்லையா, என்னைக்குமே தோணக்கூடாது, வரனே வானாம், உம்முடைய பக்தியே போரும் அப்படின்னு சொல்லும் போது நரசிம்மன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ வரன் கேட்கலன்னாலும் எனக்கு வரன் கொடுக்காம இருக்க முடியாதுப்பா அப்படின்னு குழந்தைய தடவி கொடுத்து, இந்த பக்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி அப்படிங்கிற நீதான்ப்பா சக்கரவர்த்தி. யாருக்கு சக்கரவர்த்தினா, இந்த பக்தர்கள் எல்லாருக்கும், இதுக்கு முன்ன இருந்த பக்தர்களுக்கும் இதுக்கும் அப்புறம் பிறக்க போற அத்தனை பக்தர்களுக்கும் இந்த சாம்ராஜ்யம், பக்த சாம்ராஜ்யம், அந்த வைஷ்ணவ சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி யாருன்னா பிரஹ்லாதன் அப்படின்னு சொல்றேன். அப்ப சந்தோஷப்படுறான். அப்ப பக்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தினா ஒருத்தர் வந்து யாரு சக்கரவர்த்தியா பண்ண முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு மண் பெண் பொன் ஆசை இல்லையோ, மண் ஆசை இருக்கக்கூடாது, எப்பயுமே எனக்குதான் எல்லாம் எனக்குதான் எல்லான்னு அகங்காரத்தோட இருக்கக்கூடாது, பெண் ஆசை பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, பொன் நிறைய தங்கங்கள் அதெல்லாம் வேணும், அப்புறம் தர்மத்தையே காப்பாற்றணும், வேத தர்மத்தை பரிபாலிக்கணும், அப்ப ஏற்பட்டவனை தானே ஒரு சக்கரவர்த்தி ஆக்க முடியும், அதுக்கு இந்த குழந்தைதான் தகுதினு பெருமாளே சொல்றேன். அப்போ ஒருத்தரை சக்கரவர்த்தி ஆக்கணும்னா சிம்ஹாசனம் வேணும் இல்லையா, பெரிய தங்க சிம்ஹாசனத்துல அவனை உட்கார வச்சுதான் சாம்ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணுவான். அப்ப சிம்ஹாசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, சிம்ம ஆசனம், மேல வந்து சிம்ம ரூபம் இருக்கும், அந்த ஆசனம் இருக்கும் கீழே ரெண்டு பக்கத்திலையும். இங்க யார்ரா சிம்ஹாசனம் அப்படின்னா, சுவாமி நரசிம்மனே சிம்ஹாசனம், முகம் சிம்ஹமுகம் அவருடைய மடியிலேயே உட்கார வச்சிருக்கிறதுனால நரசிம்மரே சிம்ஹாசனமாக பிரஹ்லாதனுக்கு இருக்கிறாராம். அப்ப சிம்ஹா அப்ப வந்து பட்டாபிஷேகம் பண்ணும்பொழுது தலையில வந்து பெருமாள் தீர்த்தத்தை குத்தணும் இல்லையா, என்னதான் அப்படின்னா தீர்த்தம் எதுனா அவருடைய கண்ணு ஆனந்த பாஷ்பம் பிரஹ்லாதனை பார்த்த உடனே அந்த கண்ணிலேருந்து வர ஜலம் பிரஹ்லாதனுடைய தலையில விழு, அதுவே வந்து அவருக்கு வந்து அங்க வந்து தீர்த்தம் அபிஷேகம் ஆற மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் கிரீட்டம் வேணும் இல்லையான்னா அந்த குழந்தை அப்படியே ஒரு கையால் அவர் தலைவி விடுறாரே, அவருடைய பெருமாளுடைய திருக்கைகளே பிரஹ்லாதனுக்கு கிரீட்டமாக இருக்கு அப்படின்னு அப்பேற்பட்ட பக்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கிற பிரஹ்லாதன் அப்படின்னு அனுகிரகிக்கிறார் நரசிம்மன். அப்போ அதுலயே நம்ம ஆச்சரியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா, இது கிருபை எப்பேற்பட்ட கிருபை பகவான் நரசிம்மனுக்கு, அந்த நரசிம்மன் அப்படின்னு உக்ர ரூபமாக இருந்தாலும் அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய கிருபையேதான் வெளிப்படுறது அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் சொல்ற. அதனாலதான் கிருபா கபடகேசரின் அப்படின்னு, நரசிம்ம ரூபமாக இருந்தாலும் உம்முடைய கிருபை உம்முடைய கண்களாலே வெளிப்படுறது, அதே போல அந்த பக்தனிடம் நீர் செய்த அந்த அனுகிரகமும் அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட பெருமாள், இந்த பெருமாளை விட்டு நம்ம வந்து வேற ஏதாவது பெருமாளை நாடி போகணும்ன்ற அவசியம் இருக்கா, பக்தன்னா இப்படிதான் இருக்கணும், அந்த பக்தனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும்னா இப்பே இந்த பெருமாளை தவிர வேற எந்த தேவத்தையினாலும் இப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணிட முடியும். அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சொல்றேன், துவை ரக்ஷதி ரக்ஷகைகி மன்யைஹி, துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகைகி மன்யைஹி, இதி நிச்சதிதி ஸ்ரீயாமி நித்யம் நிருஹரே வேகவதி தடாஸ்ரயம் துவாம் அப்படின்னு ஸ்ரயாமி அப்படிங்கிற அடைகின்றேன் அப்படின்னு அடைக்கலம் அப்படின்னு பெருமாளை சரணாகதி அப்படிங்கிற ஸ்ரயாமி நித்தியம் எப்பொழுதும், இங்க அன்னைக்கு எப்பயுமே உமக்காக தான் அப்படின்னு, நிருஹரே எந்த பெருமாள் அப்படின்னா அந்த நிருசிம்மமாக வந்தவர் நரம் கலந்த சிம்மமாய் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணது போலே, வேகவதி தட்டாஸ்ரயம் துவாம், வேகவதி நதியே இருந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற அப்பேற்பட்ட நிருசிம்மனுக்கு இந்த சரணாகதி. எப்படின்னா நிச்சயததிகி அப்படின்ற சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது உறுதியான புத்தி உடையவன் அப்படிங்கிறார், உறுதி, இதுக்கு மேல நம்ம வந்து சந்தேகமே வேண்டாம், இப்பேற்பட்ட சுவாமி கிடையாது வேற யாருமே கிடையாது, அப்பேற்பட்ட உறுதியோட மனசாலே. ஏன்னா சரணாகதி பண்ணும் பொழுது மகா விசுவாசம் இருக்கணும், விசுவாசமே இல்லாம இப்ப ஒருத்தங்கிட்ட போய் இவன் தருவானா தரமாட்டானா அப்படின்னு போனா அதுல என்ன இருக்கு, இவர் தருவேர் அப்படின்னு தானே நம்ம இருக்கணும், அப்பேற்பட்ட மகா விசுவாசத்தோட. அதனால சொல்ற நிச்சயததிகி, உறுதியான புத்தி உடையவனான நான், துவை ரக்ஷதி நீ காப்பாற்றும் பொழுது, காப்பாற்றின் இருக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடியும் நீர் தான் காப்பாற்றினர், இன்னைக்கு நம்ம சொல்ல வேணாம் எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம இருந்திருக்கோம், அப்ப இத்தனை ஜென்மமும் நீர் தானே காப்பாத்தினர், இப்பயும் நீர் தானே காப்பாத்தின் இருக்கேர், இனிமேலும் நீர் தானே காப்பாத்தின் இருக்க போறேர், அப்படி இருக்கும் பொழுது துவை ரக்ஷதி ரக்ஷகை கிம் அந்யைஹி, அந்யைஹி ரக்ஷகைஹி கிம், அப்ப வேற யாரால ரட்சிச்சிட முடியும், வேற யார் என்ன ரட்சிச்சிருவா, வேற யார், இப்பேற்பட்ட ஒரு அப்பா அம்மா நம்மள அடிச்சாலும் திட்டினாலும் திருப்பி திருப்பி நம்ம வேற ஒரு ஆத்துல போய் நீதான் எங்க அம்மா அப்பான்னு சொல்லிடுவோமா, திருப்பி திருப்பி உண்மை தவிர எனக்கு வேற யாரு திக்கு, திருப்பி அவா கிட்டே தானே வருவான், கொஞ்ச நாள் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் அம்மா அப்பா ஏன் திட்டுறான்னு, ஒரு ஒரு 30-40 வயசு வந்து நல்ல உத்தியோகம் வந்து நல்ல பேர் வாங்கும் பொழுது நமக்கு தெரியும் சின்ன வயசுல அம்மா அப்பா அந்த சமயத்துல நம்மள திட்டலன்னா நம்ம இப்படி ஆயிருப்போமா அப்படின்னு, இப்பேற்பட்ட இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாலே அதுக்கு காரணம் நம்ம அப்பா அம்மான்னு. அப்ப பகவான் கொடுக்கிற தண்டனைகள் எதுக்குன்னா நம்ம ஒரு நாள் புரிஞ்சுக்கதான் போறோம், அது நம்ம பண்ண பழைய பாவங்கள்னாலதான், அந்த பாவங்கள்னாலே நம்ம தெரிஞ்சுட்டு இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நல்ல விஷயத்துக்காக தானே தவிர, அப்பேற்பட்ட நீர் கொடுக்கிற தண்டனையும் எனக்கு தயையே தானே, அப்ப உம்மை விட்டுட்டு வேற யாரு எனக்கு கத்தி, வேற யாரு என்ன ரட்சிச்சிட முடியும், அப்படியே துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை, அப்படி உமக்கு திருவுள்ளம் படல இவனை ரட்சிக்கணும் ரட்சிக்க கூடாதுன்னு ஒரு திருவுள்ளம் அப்படி இல்ல, அப்படியே இருந்தா கூட நான் வேற யார்கிட்ட போயிடும், வேற யார்கிட்ட போயிட முடியும், இவரால் பெருமாளாலேயே ரட்சிக்க முடியலன்னா வேற எந்த தேவத்தையால ரட்சிச்சிட முடியும், அவளுக்கே அந்தர்யாமியாக இருக்கிறவன் பகவான் தானே. பார்த்துமே பிரஹ்லாதனை யார் வந்து ரட்சிச்சா, தேவர்கள்லாம் பயந்து பயந்து ஓடினாலே தவிர யாருமே ரட்சிக்கணும்னு வரலையே, ரட்சிக்கணும்னு வந்தவர் யாரு, ஸ்ரீஹபதியான பகவான் மட்டும் தானே. அப்போ எந்த ஒரு கத்தின்னா நீர்தான், நீரேதான் அப்படின்னு மகா விசுவாசத்தோட, உம்மை விட்டா எனக்கு வேற கதி கிடையாது, நீர் எப்படி என்ன வச்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படியே சந்தோஷமாக என்ன வச்சுப்போம், அப்படின்னு சொல்றி அதை சரணாகதி பண்றதுதானே. துவைச்சா ரட்சதி ரட்சகைக்கு மஞ்சி இது நிச்சயது ஸ்ரீயாமி நித்தியம் ஹரே வேகவதி கதாசிரயம் துவாம் அப்படின்னு. அப்போ இப்பேற்பட்ட ஸ்லோகம் சுவாமி தேசிகன் அந்தந்த பெருமாளுக்கு பண்ணச்ச விசேஷமான ஸ்லோகங்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கேன். வரதனை பத்தி மங்களாசாசனம் பண்ணும் பொழுது வைகுண்டம் சத்தியம் சபே வாரணசைலநாதா வைகுண்ட வாசேபி நபே விலாசான். வைகுண்டம் கூட வேணாம், இதுவே இதுவேதான் வைகுண்டம், வரதனுடைய கைங்கரியமேன்றது. அப்படி திருவேங்கடமுடையான் பத்தி மங்களாசாசனம் பண்ணி தயைன்னு ஒரு வடிவம், தயை அப்படின்னாலே நீர் தான். இப்ப இன்னைக்கு நம்ம இருக்கோம் உபகார சங்கிரகம்னே சுவாமி தேசிகன் தனியா ஒரு கிரந்தம் பண்ணிருக்கேன். அந்த உபகாரம் பெருமாள் பண்ண உபகாரம் அத்தனைக்கும் ஒரு வடிவு போட்டா யாருனா திருவேங்கடமுடையான் தான் அப்படிங்கிற. அப்படி இப்படி ஒரு ஸ்லோகம் இப்ப உண்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு இந்த நரசிம்மனுக்கு இந்த இடத்துல விசேஷமா நமக்கு மங்களாசாசனம் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, காரணம் என்னன்னா இப்பேற்பட்ட பக்தி பிரஹ்லாதன் பண்ணியர் அந்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு நரசிம்மன் அவதாரம் பண்ணியர் தானே. அவ பிரஹ்லாதனுடைய பக்தியை பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும் அந்த அவருடைய பக்தி இப்படிதான் இருந்தது. எப்பயுமே நமக்கு கூட இந்த நம்ம வந்து இந்த சொல்லலாமே தவிர கேட்கலாமே தவிர அப்பேற்பட்ட பக்தி உண்டா? நாளைக்கே நம்மள வந்து யாராவது ஆகா கல்யாண ஆலையா உங்க கிரக பலன்லாம் சரியில்லை வேற ஏதாவது கோயிலுக்கு போனா நம்ம போயிடுவோம், பயந்துண்டாவது போயிடுவோம். ஏன்னா அப்பேற்பட்ட நம்ம வாயால சொன்னாலும் பெருமாளை தவிர வேற கதி இல்லைன்னு. ஆனா நம்மள அந்த மனசு அப்படி மாத்தி விடுறது சில இடத்துல. ஆனா அந்த திருட விசுவாசம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பகவான் கிட்ட பக்தி பண்ணிட்டேதான் இருக்கணும். அந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு பிரஹ்லாதனே சொல்ற, அது பாகவதத்துல அது நம்ம கேட்போம். பிரஹ்லாதன ஹிரண்யகசிபு தான் பாடசாலைக்கு அனுப்புறார், ரொம்ப சந்தோஷப்பட்டு பாடசாலையில விடுமுறை அப்படின்னா லீவு. அந்த சமயத்துல பிரஹ்லாதன் ஆத்துக்கு வரைச்ச முதல் முதல்ல பிரஹ்லாதன மடியில உட்கார வச்சுன்னு பிரஹ்லாதன் அப்பாவை சேவிச்சுட்டு மடியில உட்கார வச்சுன்னு சந்தோஷமா கேக்குறாரு. எப்பயுமே ஒரு அப்பா தன் பையன் படிச்சுட்டு வந்தவுடனே கேள்வி கேட்கிற, நீ படிச்சதுலயே ஒரு சாரமான ஒரு விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு. அப்போ நம்ம படிச்ச உடனே கேள்வி கேட்டா நமக்கு திடீர்னு பயம் வந்துடும், ஆஹா அப்பா திடீர்னு கேள்வி கேட்டாலே நம்ம என்ன எப்படி சொல்றது அப்படின்னு திரு திருன்னு முழிப்போம், இல்லையா புஸ்தகத்தை பார்த்து சொல்றோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாம் சொல்லல பிரஹ்லாதன், சந்தோஷமாக கை குபித்திண்டு ஹரிபக்தியே அப்படின்னு. ஹரிபக்தி பண்றதேதான் சாரம். எது சாரம் அப்படின்னா ஹரிபக்தி பண்றதேதான் சாரம் அப்படின்னு. ஹிரண்யகசிபு அப்படியே சிரிச்சான், ஆஹா யாரோ என் பையனுக்கு தப்பா தப்பு தப்பு தப்பா பாட்டம் சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு. அப்படின்னு உடனே சண்டாமிருக்கர்கள் ஓடி வந்தா, இல்ல இல்ல நாங்க சொல்லித்தரல நாங்க சொல்லித்தரலன்னா, முதல் தடவைதால இது சரியா அவனுக்கு சரியா பாடம் சொல்லி கொடுங்கப்பா, இப்படியா சொல்லி கொடுக்கறது அவனுக்கு சரியாவே தெரியலப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தான். ரெண்டாவது வாட்டி விடுமுறை வந்தது, திருப்பியும் அப்பா கிட்ட வந்தான் சேவிச்சால். அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்த பிரஹ்லாதன் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுதே தேஜஸோட இருந்த குழந்தை மடியில சேவிச்சான். சேவிச்ச உடனே அவர் வந்து ஆசீர்வாதங்கள்லாம் பண்றார், ஆயுஷ்மான் பவா அப்படின்னு உடனே பகவான் மேலேந்து ததாஸ்து அப்படின்ட்டாராம். அப்போ அவன் மடியில உட்கார வச்சுண்டு இதே மாதிரி திருப்பியும் கேட்கிறான், நீ படிச்சதுலயே சாரமான விஷயம் சொல்லு அப்படின்னு. பிரஹ்லாதனுக்கு ஒன்னும் புரியல, இதே தானே போன வாட்டி கேட்டார், அப்ப நான் கரெக்டா தானே பதில் சொன்னேன், இதா தப்பா சொல்லியிருந்தா திருப்பி கேட்கலாம். சரி ஒருவேளை அப்பா வந்து சாரமான விஷயம் ஹரிபக்தின்னு சொல்லிட்டோம், அப்ப ஹரிபக்தி எப்படி பண்ணணும்ன்றதுக்காக இந்த கேள்வி கேட்கிறாரோ என்னவோ அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா அவன் என்ன நினைச்சிருந்தானா, இப்பயாவது அவன் இரண்யகசிபுன்னு சொல்லுவானோ அப்படின்னு அவர் கேட்டார். அப்ப அதுக்கு பிரஹ்லாதன், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்தியை சொல்றேன். ஏன்னா இந்த பக்தி பண்ண பண்ணதான் அப்பேற்பட்ட விசுவாசம் வரும். துவை ரட்சதி ரட்சகை கிமன்யஹி, நம்ம ஸ்தோத்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு பகவானுடைய குணங்கள் விசேஷங்கள்லாம் புரிஞ்சுண்டு அவருடைய தயை புரிஞ்சாதான் நமக்கு வந்து அந்த விசுவாசமே வரும். அது உடனே வந்துடாது யாருக்குமே. அப்ப என்னன்னா எப்படி நவவித பக்தின்னு சொல்லும் பொழுது சிரவணம் முதல்ல என்னன்னா சிரவணம், பகவத் விஷயத்தை கேட்டுட்டே இருக்கணும். அதை போல ஒரு பெரிய கைங்கரியமே கிடையாது சத்சங்கம். எங்கெங்கெல்லாம் பெருமாள் விஷயத்தை யார் யாரெல்லாம் சொல்றாலோ உபன்யாசங்கள் நடக்கிறதோ பெரியவாளுடைய காலக்ஷேபம் கேட்டுட்டே இருக்கணும், அதை விட ஒரு பெரிய பக்தி கிடையாது. அதுக்கு உதாரணம் யாருன்னா சிரவணம் அப்படின்றதுக்கு வந்து பரீட்சித் மகாராஜா. பரீட்சித் மகாராஜா ஒரு தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டார். அவர் வந்து காட்டுக்கு வேட்டையாட போகும் பொழுது ஒரு செத்த பாம்பு இருந்தது, பக்கத்துல ஒரு ரிஷி தபஸ் பண்ணியிருந்தார், அந்த பாம்பு எடுத்து அந்த ரிஷி மேல போட்டார். அவர் யோகத்துல இருந்தே அவருக்கு அது தெரியல. அவர் பசங்கள்லாம் வந்தா பார்த்தா இப்படி யாரோ அபச்சாரம் பண்ணிட்டாலே அப்படின்னு யோகத்துல யாருன்னு பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு, இது பண்ணது பரீட்சித்துன்னு. உடனே அவ சபிச்சிட்டா ஏழே நாள்ல ஒரு நாகம் கடிச்சு உனக்கு நீ செத்து போயிடுவ அப்படின்னு சபிச்சிட்டா. அது தெரிஞ்ச உடனே பரீட்சித்து ஒரு க்ஷணம் கூட நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருது, எதனால தப்போ ஏதோ ஒரு கலி பிரபாவத்திலான ஏதோ ஒரு புத்தியில அவன் தப்பு பண்ணிட்டான், ஆனாலும் பண்ணது தப்பு போய் என்ன மன்னிச்சுட்டு எனக்கு சாப விமோச்சனம் கொடுன்னு கேட்கல. ஏழு நாள் இருக்கே அப்படின்னு நமக்கு எல்லாம் ஏழு நாள்ல போயிடுவோம்னா நமக்கு எவ்வளவு பயம் இருக்கும். அந்த ஏழு நாள் என்ன நரக்க வேதனை படுவோம், நரக்கத்துக்கு போறோமோ இல்லையோ இங்கேயே நரக்க வேதனை ஆயிடும். ஆனா அந்த பரீட்சை ஏழு நாள் இருக்கே, அதுல நம்ம வந்து ஹரிபக்தி பகவத் விஷயமாக நம்ம ஏதாவது கேட்போம், இந்த ஏழு நாளையாவது நம்ம உபயோகப்படுத்திட்டு பகவத் பகவான் அடைவோம் அப்படின்னு தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு சாப விமோச்சனத்துக்காக போய் அந்த ரிஷிகிட்ட போகாம நேரம் வந்து சுக்கர் கிட்ட பாகவதத்தை கேட்டேன். அப்பேற்பட்ட பாகவதத்தினாலதான் இன்னைக்கு நம்ம வந்து எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட பக்தி அந்த சிரவணத்துல எந்த ஒரு புராணமாவது கேட்டாலும் எல்லாம் பார்த்தா ஒரு ருஷி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொன்னேர் அப்படி சொல்லி நமக்கு வந்ததுதான். இப்பேற்பட்ட சனாதன தர்மத்துல நமக்கு வந்த அத்தனை புராணங்களும் எல்லாமே கேட்டு வந்ததுதான். அதனால கேட்கறதுக்கு அவ்வளவு பெரிய மகிமை சிரவணம். வேதமே கூட ஸ்ருதி அப்படின்னு சொல்றேன்னா பெரியவா நமக்கு சொல்லி சொல்லி நம்ம திருப்பி சொல்லி சொல்லி வருதுனாலதான். கீர்த்தனம் அப்படின்னா நம்ம வந்து பகவத் விஷயத்தை சொல்றது கீர்த்தனம் பண்றது, அது யாருன்னா சுகபிரம்ம ரிஷி சுகர். அவர் பாகவதத்தை சொன்னார் இல்லையா, இவருக்கு இவர் தான் சொல்லணும்னு பகவான் எழுதி வச்சிட்டார். அங்க நிறைய ரிஷிகள் இருந்தா பரீட்சித் போய் நீர் பகவத் விஷயம் சொல்லணும்னு கேட்கும்பொழுது ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாக்குறா, இவர் பெரியவர் நீர் சொல்லலாமே நீர் சொல்லலாமே நீர் சொல்லலாமே அப்படின்னு. யாருமே வந்து நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சிட மாட்டா, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு. ஏன்னா அங்க இருக்கிற பெரியவர்கள் அவா சொல்லி நம்ம கேட்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவார். அப்படி இருக்கும் பொழுது இங்க எல்லாருமே அப்படி நீர் சொல்லணும் நீர் சொல்லணும்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கிறவா எல்லாருமே சொல்லக்கூடிய பெரிய மகான்கள் தான், ஆனாலும் அப்பேற்பட்ட அவளுக்கு வினயம். அப்ப அங்க சுகர் தோன்றினேர் அப்படின்னு பகவான் அவருடைய சங்கல்பம் அப்படின்னு அவர் பாகவதத்தை சொன்னார். அப்பேற்பட்ட சுக பிரம்ம ரிஷி அந்த கீர்த்தனத்துக்கு ஒரு உதாரணம். அப்படி பல பேர் இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்மரணம், பெருமாளியே நினைச்சுட்டே இருக்கணும். அதுல யாருன்னா பிரஹ்லாதர், பெருமாளியே நினைச்சிட்டு இருக்காரு, எதையுமே இல்ல. அது நம்ம பார்க்க போறோம். எப்பையும் பகவத் ஸ்மரணமே தான். அப்படி பிரஹ்லாதன் பாதசேவனம், பாதசேவனம் யாருன்னா லக்ஷ்மணர் சொல்றார் ராமாயணத்துல. லக்ஷ்மணர் எப்பயுமே ராமர் சைனிச்சுட்டு இருக்கும்பொழுது அவர் பாதசேவை பண்ணுவார். அந்த வனவாசத்துல இருக்கும்போது கூட அப்படி பாதசேவனம். அர்ச்சனம் சபரி எப்பயுமே பெருமாளியே நினைச்சிட்டு, அவர் குரு சொல்லிட்டேன் நீ பக்தி பண்ணின்று ராமர் உன் கிரகத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவேர் அப்படின்னு சொன்னார். அன்னியிலிருந்தே சபரி டெய்லி பழத்தை கொண்டு வந்து பெருமாளை ஸ்மரிச்சுண்டு பெருமாள் நாமங்கள் சொல்லிண்டே இருந்தாலும் அர்ச்சனை. ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தா டெய்லி பழம் கொண்டு வருவா, ஆத்து வாசல்ல கோலம் போடுவா, பகவான் நாமஸ்மரணம் பண்ணிட்டேதான் இருப்பான். ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்து நமக்கே வந்து யாரோ ஒருத்தர் வரேன்னு சொல்றா வரேன்னு சொல்றா, ரெண்டு வாட்டி சொன்னா இனிமேல் இவ வரமாட்டான்னு விட்டுருவோம் இல்லையா. அப்படி பதினாலு வருஷம் தினமும் ஒரு நாள் கூட இன்னும் பெருமாள் வரலையே அப்படின்னு நினைக்காம பெருமாள் வருவேன்னு உறுதியோட ஆச்சாரியன் சொல்லிட்டேரே கண்டிப்பா வருவேன்னு அதே உறுதியோட முதல் நாள் என்ன விசுவாசத்தோட என்ன சந்தோஷத்தோட வருவேன்னு இருந்தாலும் அதே சந்தோஷம் பதினாலாவது வருஷத்துல கூட பழங்கள் எடுத்து வச்சு கோலங்கள் போட்டு அங்க இருக்கிற குழந்தைகள் தான் ராமர் வந்திருக்கேரா ராமர் வந்திருக்கேரான். ஒரு நாள் ராமர் அந்த பசங்களை கேட்டுட்டு வர எங்க சபரியா எங்க சபரி கிரகம் எங்க அப்படின்னு கேட்டுட்டு வரும்பொழுது அந்த பசங்கள்லாம் ஓடி வந்து நீ யாரோ சொல்லுவிய பாட்டி ராமர் அவ வந்திருக்கான்னு சொன்னான். அப்படி அந்த அர்ச்சனை பக்தி வந்தனம் பெருமாளுக்கு. பெருமாள் அக்ரூரர் வந்தன பக்தி அப்படின்னா பெருமாளை சேவிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல கிருஷ்ணன் ஜென்மிச்ச இடம் அவர் விளையாடின இடம்னு தெரிஞ்ச உடனே அந்த பூமியில புரள்றார். அப்படி அந்த மண்ணு நம்ம தலைமையிலேயாவது அப்படி இன்னைக்கும் பார்த்தா பிருந்தாவனம் அங்கெல்லாம் போனா பக்தர்கள் அப்படியே புரளுவா, அந்த மண் எடுத்து தலைமையில போட்டுப்பா. அப்படிதான் அதுதான் ஏன்னா கிருஷ்ண சரணங்கள் பட்ட இடமாச்சே, அந்த பாலலீலைகள்லாம் பண்ணப்பட்ட இடமாச்சே. அப்படி அக்ரூரர் ஒவ்வொரு இடத்தையும் அந்த இடத்துல சொல்லிட்டே வரைச்சு கிருஷ்ணன் இங்கதான் காளிங்க நர்தனம் பண்ணேர் இங்கதான் வெண்ண திரிந்தேன்னு சொல்லும் பொழுது அந்த மண்ணிலேயே புரண்டேராம். அப்பேற்பட்டது வந்தன பக்தி. தாசியம் ஹனுமார் தாசன் அப்படின்னா அந்த பக்தி எப்பயுமே ராமருக்கு தாசன் தான். அவர் சொல்றாரு உனக்கு நான் என்னதான் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. ராமர் சீத்தையை சேர்த்து வச்சு உன் முகத்துல அந்த சிரிப்பை பாக்குறத விட எனக்கு வேற என்ன தேவை, உனக்கு என்ன வேணும்ன்ற எதுவுமே வேணாம், உம்ம சரணத்துல இருந்து கைங்கரியம் பண்ணணும். அப்படி தாசனாகவே இருக்கேன் அப்பேற்பட்டவர் ஹனுமன். அதுக்கு உதாரணமாக தாசியம், சக்கியம், அர்ஜுனன். அர்ஜுனன் மித்ரனாவே இருந்தார் கண்ணனுடைய. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ தத்திர பார்த்தோ தனுர்தரா தத்தஷீர் விஜயோபூத்திர் துருவாணி திருமதிமான, எங்க கிருஷ்ணனோ அங்கதான் அர்ஜுனன் இருப்பார், அதனால அவனுக்கு தான் எங்கேயுமே விஜயம் அப்படி. அதுவும் பாகவதத்திலே பார்த்தா கூட அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அவதாரம் முடிவாயிடுத்து அப்படின்னு நான் திருப்பி கிளம்பணும்னு சொல்லும் பொழுதே அர்ஜுனன் திரும்பி வந்து தர்மராஜா கிட்ட பேசுற அந்த கட்டம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அர்ஜுனன் சொல்லுவான், நான் என்னென்னவோ நினைச்சேன், நான் தான் காண்டவதகனம் பண்ணேன், நான் தான் கர்ணன வதம் பண்ணேன், எல்லாரையும் கூட விட்டேன் அப்படின்னா நினைச்சிருந்தேன், இன்னைக்கு கண்ணன் என் பக்கத்துல இல்லைன்னு ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியப்பா. அண்ணா அண்ணா கிட்ட சொல்லு, அண்ணா ஒண்ணுமே பண்ண முடியல அண்ணா, கண்ணன் ஒருத்தர் இருந்ததுனாலதான் என்னால எல்லாமே பண்ண முடிஞ்சது. எந்த காண்டீவத்தை எடுத்து எல்லாரும் முன்னாடியும் யுத்தம் பண்ணேனும், சிவபெருமானையே யுத்தம் பண்ணி ஜெயிச்சேனும், அப்பேற்பட்ட அந்த காண்டீவத்தை இப்ப தூக்க கூட முடியல என்னால அப்படிங்கிற, கண்ணன் பக்கத்துல இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பேற்பட்ட சக்கியன், ஆத்மநிவேதனம், ஆத்மநிவேதனம் பூர்த்தியாவே நான் உனக்கு தான், இன்னும் உன்னுடையவன் அப்படின்னு பூர்த்தியா அவர்கிட்ட ஒப்படைச்சனும், நீ என்னவனா என்ன நீ எப்படி வேணா அனுகிரகி அப்படின்னு. அதுக்கு யார் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி. தான் கர்வமா இருந்தேர், ஆனாலும் மூணடி மண் தான் கேட்டேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகமே அழுந்தவன பகவான் தெரிஞ்சவன மூணாவது எங்க நான் அளக்கிறதுன்னு கேட்கும்பொழுது தன்னையே அவர் சமர்ப்பிச்சிருந்தார். ஆத்ம நிவேதனம் வந்து பாகவதத்திலே இருக்கு. பிரஹ்லாதர், பிரஹ்லாதனுடைய பேரன் தான் மகாபலி. அப்ப பெருமாள் வரும்பொழுது பிரஹ்லாதன் ஓடி வந்து பெருமாளை சேவிச்சிருந்தோம் இல்லையா நரசிம்ம அவதாரத்துல, எப்படி வந்து சேவிச்சார். ஆனா இந்த அவதாரத்துல அவர் முதல்ல வந்து சேவிக்கவே இல்லையா, ஏன்னா எங்க பெருமாளை என்னால யாச்சகம் கேட்டு வரா மாதிரி என்னால சேவிக்க முடியாது. எப்பேற்பட்டவர் அவர், நரசிம்மனாக வந்தாதான் நான் போய் சேவிப்பேன், அப்ப வாமனாக யாச்சகம் கேட்கறதுக்கு வரையறே இந்த மகாபலி அவருடைய பேரன் தான். இவன் ஏதோ அவருக்கு போய் நான் இதை கொடுக்கட்டமா, ராஜ்யம் கொடுக்கட்டமா, உமக்கு என்ன வேணும், தங்கம் கொடுக்கட்டமா, லோகத்தையே கொடுக்கட்டமா அப்படின்னு இவன் சொல்றானே, இது அத்தனை சொத்துமே அவந்து தானே, இது இவனுக்கு புரியாம இருக்கே அப்படின்னு பிரஹ்லாதன் அங்க நினைச்சிருந்தே அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். எப்ப தன்னை தான் தன்னைத்தானே நான் உமக்குதான் அப்படின்னு மூணாவது அடியை கொடுத்தானோ, தன்னுடைய சிரச போட்டு வந்தனம் பண்ணானோ, அப்ப உடனேவே பிரஹ்லாதன் ஓடி வந்து இப்பதாண்டா நீ என் பேரனின் ரூபிச்சேன்னு அப்பதான் பெருமாளை சேவிக்க வரேன். அப்பேற்பட்ட பக்தி, ஆத்ம நிவேதனம் அப்படின்னு. அப்படி இந்த பக்தியை நம்ம பண்ண பண்ணதான் இதுல ஏதாவது ஒரு பக்தி மார்க்கமாவது நம்ம பிடிச்சிருந்து நவவித பக்தியில அப்படி பெருமாளை தியானம் பண்ண பண்ணதான் நமக்கு வந்து அப்பேற்பட்ட துவை ரட்சதி ரட்சகைக்கு மன்னேகி, துவைச்சா ரட்சதி ரட்சகைக்கு மன்னேகின்ற அந்த பாவம் நமக்கு வரும். அது சொல்றது மட்டும் இல்ல, அப்படிதான் நம்ம இருப்போம், இந்த பெருமாள் தான் அப்படின்னு, இவர் தான் நமக்கு சரணம் அடைக்கலம் அப்படின்னு. அப்படி சொன்னவுன்னா அவனுக்கு ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. பிரஹ்லாதனை திட்டு திட்டுன்னு திட்டிட்டு, எப்பேற்பட்டவன் குல துரோகியான ஹரி, அவருக்கு பக்தி பண்ணணும்னு என்கிட்ட சொல்றியா. முதல்ல என்ன நினைச்சானா சிரவணம் கீர்த்தனம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் என்ன நினைச்சானா இரண்யகசிபுக்கு தான் சிரவணம், இரண்யகசிபுக்கு தான் கீர்த்தனம் அப்படின்னு. விஷ்ணோகோன்னு சொன்னானோ இல்லையோ கோபம் வந்தது அங்கேருந்து கீழே தள்ளினா, இப்படி நீ சொல்றியே அப்படின்னு அபத்தமா நீ ஏதோ ஒன்னு சொல்றியே, இனிமேது நீ பையனே பிள்ளையே கிடையாது, நான் உன்னை பார் அப்படின்னு எல்லாரையும் கூட்டான். இவர் என்னென்னலாம் பண்ணி வதம் பண்ண முடியுமோ ஈட்டி எடுத்து குத்துங்கள் அப்படின்னா, ஈட்டி எடுத்து எல்லாரும் குத்துறா. அப்பயுமே ஸ்மரண பக்தியே பிரஹ்லாதன் பண்ற, நாராயண நாராயணான்னு சொல்லும் பொழுது அந்த ஈட்டிகள் எல்லாமே தாங்க தாங்க அது இடியறதான். பெரிய யானை, மதம் பிடிச்ச யானை, அந்த ராஜ யானை, அந்த யானையை கொண்டு வந்து இவரை மெதி அப்படிங்கிறான். அப்பயும் பிரஹ்லாதன் உட்கார்ந்தார். அந்த யானையை பார்த்தவன கூட பிரஹ்லாதன் என்ன நினைக்கிறேன்னா, இதுதான் கஜேந்திர ஆழ்வார், இந்த கஜேந்திர ஆழ்வாருக்கு தானே பகவான் அனுகிரகம் பண்ணேர் அப்படின்னு. அப்ப கூட என்ன காப்பாத்துன்னு பெருமாள் கிட்ட போய் கேட்கல, பெருமாள் இந்த கஜேந்திர ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணேரே அப்பேற்பட்ட கஜேந்திர ஆழ்வார் அப்படின்னு கை கூப்பிட்டு பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த யானை என்ன பண்ணித்தான், இந்த பிரஹ்லாதனை அப்படியே பிரதட்சிணம் பண்ணி தன் மேல உட்கார வச்சு கூட்டின்னு வந்து விட்டு விடுத்தான் ஹிரண்யகசிபுவை. அவன் என்ன சொன்னா, இந்த யானை ஆமா எப்பயுமே பர்த்டே பர்த்டேக்கு நம்ம வந்து அனுப்புவோம் இல்லையா, பிரஹ்லாதன் ஏத்திண்டு போகும், அதே மாதிரி நினைச்சுட்டு விடுத்தோம் என்னவோ அப்படின்னு பாம்பை விட்டு கடிக்க சொன்னான். அப்ப கூட அவர் என்ன சொன்னார், ஆதிசேஷனான பெருமாளுக்கு படிக்கையாவே இருக்கிற சென்றால் அப்படி அற்புதமாக கைக்கரியம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சாராம். அந்த பாம்பே இவருக்கு ஆதிசேஷன் போல இவருக்கு கொடை பிடிச்சிருக்கான். அப்படி மலையிலேருந்து தள்ளுறாளாம், மலையிலேருந்து தள்ளச்ச கூட அவெல்லாம் மேலே ஏறி மலையிலேருந்து தள்ளும் பொழுது கூட அப்ப கூட என்ன பெருமாளே காப்பாத்துன்னு சொல்லல, அவருக்கு திருட விசுவாசம் உண்டு, பகவத் பக்தி, பகவான ஸ்மரண பண்ணிட்டேதான் இருக்கார். அப்ப கூட என்ன காப்பாத்துன்னு சொல்ல சின்ன குழந்தைதான், மலையிலேருந்து உருளும் போது அவருக்கு ஒரு பயமாம், தன் ஹிருதயத்துல இருக்கிற பகவானுக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படின்னு தன்னுடைய ஹிருதயத்தை இப்படி மூடி வச்சிருந்தார். அப்ப பூமாதேவி அவரை பிடிச்சிண்டு அவரை விட்டா. நேரம் ஓடி வந்த ஹிரண்யகசிபு கிட்ட, என்னடா உன்ன மலையிலேருந்து தள்ளலையா, தள்ளினாலேப்பா. அப்ப அவள்லாம் எங்கடா, அவ நடந்துதானே வரணும், இப்ப மேல ஏறி இருக்கா நடந்து வரணும், என்னதான் சுலபமா கீழே வந்துட்டேனா அப்படின்னு. அவ சமுதிரத்துல போடு அப்படின்னா சமுதிரத்துல போட்டா, சமுத்திரம் எப்பேற்பட்ட ஆழமான சமுதிரம், நடு சமுதிரத்துல போட்டு அவ வந்துட்டா. ஆனா அந்த சமுத்திர ராஜனே எப்படின்னா திருப்பார்கடல்ல பகவான் எப்படி முதந்துட்டு இருக்கிறோ ஆதிசேஷனா, அந்த மாதிரி அந்த அலையில அவர் முதந்துட்டே வரேன். அப்ப அதுல ஒரு சம்பாஷன் பிரஹ்லாதனுக்கும் அந்த சமுத்திர ராஜனும் எப்படி பேசிக்கிறா அப்படின்னு தியாகராஜர் தன்னுடைய கீர்த்தனையில அவர் பாடுறாரு. அப்ப பிரஹ்லாதன் சொல்றாராம், சமுத்திரராஜரே நீர் எப்பேற்பட்டவர், ஒரு பக்தர் இன்னொரு பக்தர்கிட்ட எப்படி பேசுவான்றது இது ஒரு உதாரணம், எப்பேற்பட்டவர் நீர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு உண்மை மேல எவ்வளவு ஆசை, திருப்பார்கடல சமுத்திரத்திலேயே இருக்கு. அவதாரங்கள் பண்ணும்போது மத்ஸ்ய அவதாரம் சமுத்திரத்துல தான் அவதாரம் பண்ற, கூர்மா அவதாரமும் சமுத்திரத்துல தான், மந்திர பர்வத்தம் இது பண்ணிரு, வராக அவதாரம் சமுத்திரத்திலிருந்து தான் பூமியை ரட்சிச்சு உத்தாரணம் பண்ணிரு, கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணும் பொழுதும் துவாரகா நகரத்தை சமுத்திரத்தின் நடுவுலேயே நிர்மாணம் பண்ணிரு. அப்படி எப்பயுமே திருப்பார்கடல்ல உம்மோடையே இருக்கார், அப்பேற்பட்ட எப்பேற்பட்ட பக்தர் நீர் அப்படின்னு சொல்றாராம். அதுக்கு அவர் சொல்றாராம், பிரஹ்லாதா உம்மை போல ஒரு பக்தன் கிடையவே கிடையாது, நீ நினைச்சிருந்தா நீ ஒரு வாட்டி நீ ஹிரண்யகசிபுவே நமகான்னு சொல்லி இருந்தா ஹிரண்யகசிபு உன்ன ராஜாவாக்கிட்டு இருப்பான், உனக்கு சொத்து சுகம் கொடுத்துட்டு இருப்பான், நீ அத்தனை தேவர்களும் உன் காலில தான் நிப்பா. ஆனா அது அத்தனையும் விட்டு சத்தியத்தை தான் சொல்லுவேன்னு பகவான் சொல்லிட்டு இருக்கே, என்ன சித்திரவதை பண்ணாலும் நீ பெருமாள் ஸ்மரணையிலேயே இருக்கியே, நீதான் பெரிய பக்தன் அப்படின்றார். அதுக்கு பிரஹ்லாதன் சொல்றான், நீர் தான் எப்பயுமே அந்த திருப்பார்கடல அலையா போயிட்டு இருப்பேரு, பெருமாள் காற்றுல அந்த அலையை கேட்டுட்டே இருக்கும் இல்லையா, ஒரு வாட்டி நீர் பெருமாள் கிட்ட போகும்போது சொல்லுமே இந்த பிரஹ்லாதன கொஞ்சம் ரட்சிக்கும், பிரஹ்லாதன் உண்மையே நினைச்சிட்டு இருக்கிறே அவருக்கு ஒரு வாட்டி அனுகிரகம் பண்ணுமே அப்படின்னு நீர் ஒரு வாட்டி சொல்லுமே, எனக்கு தூது தூது விட்டுறோம். அதுக்கு சமுத்திரராஜன் சொல்லறாம், உம்ம ரட்சிக்காம இப்பேற்பட்ட பக்தனுக்காக பெருமாள் அனுகிரகம் பண்ணாம நான் சொல்லிதான் அவருக்கு தெரியணுமா, அவர் கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு. அப்படி அற்புதமாக தியாகராஜர் இத சங்கீத ரூபமாக இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. அப்படி ஒரு ஒரு பக்தர்கள் அப்படி ஸ்மரண பக்தியை பிரஹ்லாதன் பண்ணார். அதனால அப்பேற்பட்ட திருட விசுவாசம் பகவான் மேல வேணும். ஒரு நாள் கூட என்ன காப்பாத்துன்னு எதுக்கு அம்மா அப்பா வந்து நம்மளை காப்பாத்துன்னு நம்ம சொல்லணும், அம்மா அப்பா நம்ம பிறந்தவொன்னு நம்ம என்ன ஸ்கூலுக்கு அனுப்புன்னு நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லணுமா, எனக்கு கல்யாணம் பண்ணிவேன்னு சொல்லணுமா, அந்தந்த சமயத்துல அந்தந்த வயசுல நம்ம கேட்காமலேயே எப்படி ஒரு அம்மா அப்பா நமக்கு பண்ணி வைப்பாளோ அந்த மாதிரி பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு அந்த பக்தி அந்த திருட விசுவாசம் இருந்தாலே போதும். அதுதான் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுதும், பத்தி முதலாமவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம்போல் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தண்ணில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு. பத்தி முதலாமவற்றில் பக்தியோகங்கள் இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியாது, பண்றதுக்கான யோக்கியத்தையும் கிடையாது, அதுக்கான எதுவுமே உடம்புல அந்த வலிமையும் கிடையாது, தியானம் பண்ணணும்னா அப்பேற்பட்ட மனசும் ஸ்திரமாக நிற்காது, அதனால எனக்கு கூடாமல் பதி எனக்கும் கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம்போல். காகாசுரன் சீதாதேவிக்கு அபச்சாரம் பண்ணான், பெருமாள் பார்த்து கோபம் அடைஞ்சி புள்ளையே பிரம்மாஸ்திரமாக பிரயோகம் பண்ணிட்டார். அப்போ அவ காகாசுரன் அங்கேயும் இங்கேயும் போடுறான், இந்திரன் கிட்ட போறான், பிரம்மா கிட்ட போறான், சிவர்கிட்ட போறான், யாரும் எல்லாருமே நீ பண்ணது பெரிய அபச்சாரம்ப்பா, உன்னை எங்களால ரட்சிக்க முடியாது, பிரம்மாஸ்திரம் எங்களையும் சேர்த்து குளித்திரும் நீ போயிடு அப்படின்னு எல்லாருமே கடவுள் சாத்திட்டா. அப்ப எந்த தேவதை கிட்ட போனாலும் சரணாகத்தின்றது அவனுக்கு கிடைக்கல, திருப்பி பகவான் கிட்டயே வந்து இழைத்து விழும் காகம் போல்னு வந்து விழுந்த உடனே அப்ப பெருமாள் சீதா பிராட்டி சொல்றான், காக்கா பாவம் அவன் அப்படின்னு, பண்ண அபச்சாரமே சீதா தேவி கிட்டதான். அப்ப எப்படி சரணாகதி பண்ணணும்னு தெரியல, அவனுக்கு சரணாகதி பண்ணணும்னு தெரியல, கால நேரம் ராமர்கிட்ட நீட்டினான், எப்படி சேவிக்கணும்னு கூட அவனுக்கு தெரியல. அப்ப கூட சீதாதேவி அவனை திருப்பி போட்டு இவன் எப்படியாவது நீர் தான் காப்பாத்தணும், நம்ம குழந்தைதானே அப்படின்ற, ஏன்னா தப்பு பண்ணாலும் அவனுக்கு நம்ம குழந்தைதானே அப்படின்னு அவளுடைய எண்ணம். அப்படிதான் தாயாரும் பெருமாளும் இருக்கா. அதனால அப்படி ஏன் இங்க இந்த உதாரணத்தை தான் சுவாமி தேசிகன் சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவோ உதாரணம் சொல்லணும், விபீஷனுக்கு சரணாகதி கொடுத்தேர், ஜட்டாயுக்கு சரணாகதி கொடுத்தேர், சபரிக்கு மோட்சம் கொடுத்தேர் அப்படின்னா, சபரி போல பக்தி நம்ம பண்ணலையே, 14 வருஷம் நம்ம பக்தி பண்ணுமா, விபீஷணன் போல சொந்த அண்ணாவையே விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் வந்தோமா, தர்மம் தான் முக்கியம்னு பிரஹ்லாதனை போல பக்தி பண்ணுமா, நம்ம காக்காசுரன் போல பண்ணதெல்லாம் பாவம் தானே, அப்ப பாவியவே அவன் அனுகிரகிச்சேர்னா எப்பேற்பட்டவர். அப்ப அந்த சரணாகதி எப்பேற்பட்ட சரணாகதி, அந்த சரணாகதின்றது என்னன்னா, நம்ம இந்த கால பரண்யாசம்னு சொல்றோம், நம்ம ஆச்சாரியன் கிட்ட பண்ணிக்கிறோம் இல்லையா, நமக்கு அந்த பக்குவம் இல்ல. பகவான் கிட்ட திருட விசுவாசத்தோட சுவாமி தேசிகி நீங்க சொன்ன மாதிரி அந்த விசுவாசத்தோட இதி நிச்சயதிதிஹி ஸ்ரீயாமி நித்யம்ன்ற அந்த விசுவாசம் இல்ல நமக்கு. நம்ம போய் நமக்கே நம்ம சரணாகதி பண்ணிக்க முடியுமானா, சுவனிஷ்டை உண்டு, அப்பேற்பட்டவா யாருக்கு விசுவாசம் உண்டோ அவா சரணாகதி பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு தான் அந்த விசுவாசம் இல்லையே, அப்படின்னா என்ன பண்றதுன்னா, ஆச்சாரியன் மூலமாக நம்ம சரணாகதி பண்ணிக்கணும். ஆனா ஆச்சாரியருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதுனால நமக்கெல்லாம் சேர்த்து அவா வந்து நமக்கு பரணியாசம் பண்றான். அதனால ரொம்ப முக்கியம் அந்த சரணாகதி, யார் பண்றாலோ எப்பேற்பட்ட பாவம் பண்ணிருந்தாலும் அதை மன்னிச்சு அவர் ஏத்துப்பேர் அப்படின்றது தான் இந்த இடத்துல. அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த ஸ்தோத்திரமே வந்து நமக்கு இப்படி அமையுது. அப்படி கடைசியா பலஸ்ருதி சொல்றேன், பெருமாள் மங்களாசாசனம் பண்ணி பெருமாளுக்கே சரணாகதி பண்ணி கடைசியா பலஸ்ருதி எல்லா தேசிகன் ஸ்தோத்திரத்திலையும் உண்டு. இந்த ஸ்தோத்திரம் சொல்றதுனால என்ன பலன் அப்படின்னு, பலன் என்னன்னா, பகவத் விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஒரு ஆச்சாரியின் கிருப்பையோடே பகவான் அடையணும்ன்றதுதான் கிருப்பை. அதுதான் எல்லாத்துக்குமே பலன். இருந்தாலும் அந்த இந்த இடத்துல இப்படி சொன்னா, நம்ம வந்து இந்த ஸ்லோகத்துக்காக சொல்லும் பொழுது, இத்தம் சுத சகிருத ஹஷ்டபிரேஷ பத்யை ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதை ஸ்திருதசேந்திர வந்தியா துர்தாந்த கோர துரித த்விரதேந்திர பேதி காமாசிகா நரஹரிர் விதனோத்து காமான் அப்படின்னு. விதனோத்து அப்படின்னா விஸ்தரிக்கட்டும், நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு. என்ன கொடுக்கட்டும் அப்படின்னும் பொழுது, காமாகா நம்மளுடைய ஆசைகள், நம்ம விரும்பின ஆசைகள், பக்தர்கள் விரும்பின ஆசைகளை பகவான் அனுகிரகிக்கட்டும். எப்படின்னா, ஸ்துதஹா இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னவர்கள் அப்படின்னு, சகிருத ஹஷ்டபிரேக ஷபத்யைஹி அப்படின்னு, இதை ஒருவாட்டியாவது இந்த எட்டு ஸ்தோத்திரங்களானது யார் ஒருத்தர் பகவானிடம் பக்தியோட சொல்றாலும், பத்யேகி இந்த யார் பண்ண இந்த ஸ்தோத்திரம்னா, ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஹி, சுவாமி தேசிகனுக்கு வெங்கடநாதன் அப்படின்னு திருநாமம், வெங்கடேஷனுடைய கண்டாவதாரமே, முதல் முதல் அவருக்கு பேர் வைக்கும் பொழுது வெங்கடநாதன் பேர் வச்சா, அப்பேற்பட்ட வெங்கடநாதன் எழுதிய இந்த எட்டு ஸ்தோத்திரங்களை யார் பக்தியுடன் சொல்றாலும், அவளுக்கு இந்த காமாசிகா நரஹரி, யார் நரசிம்மனான அவர் ஆசையோடையே இருக்கிற இடம், எதுக்காக அவர் ஆசையாக இங்க இருக்கார் அப்படின்னா, காமாசிகான்னு சொல்லும் பொழுதே அவர் சங்கல்பிச்சு இருக்கிற இடம், எதுக்காகன்னா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்ற அப்படின்னு. அப்புறம் துர்தாந்த கோர துரித விரதேந்திர பேதி, துர்தாந்த கோர எப்பேற்பட்டவனுக்கு அப்படின்னா, அடக்க முடியாத கோரமான பாவங்கள் பண்ண எனக்கு அப்படிங்கிற சுவாமி தேசிகன் எல்லாருக்குமே அப்படி சொல்லும் போது, இது எல்லாருக்குமே நம்ம எல்லாமே இத விசரிக்கும், அடக்க முடியாத பாவங்கள் எப்படின்னா, துவிரதேந்திரனா ரெண்டு வாட்டி சாப்பிடுற ஜந்து எதுனா யானை அப்படின்னா, அது நம்ம தீர்த்தம் கொடுத்தாலும் சாப்பிடாது, தொண்டத்துல ஒரு வாட்டி எடுத்துக்கும் ஃபுல்லா, அதுக்கப்புறம் அது சாப்பிடும், அது வாயில போட்டு சாப்பிடாது, ரெண்டு வாட்டி அது எடுத்துக்கிறதுனால துவிரதேந்திர அப்படின்னா இங்க யானை அப்படின்னு. மதம் பிடிச்ச யானை, நம்ம பண்ண பாவங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, மதம் பிடிச்ச யானை போல அப்படி இருக்கு. எத்தனை ஜென்மா ஜென்மா ஜென்மாவா பண்ணிருக்கோம், ஒரு ஜென்மால பண்ண பாவம் இல்ல, அப்படி மூட்டை கட்டினா நமக்கு இடமே இருக்காது, அப்பேற்பட்ட அந்த யானை. அப்போ யானைய வதம் பண்ண யாருன்னா சிம்மன், சிம்ஹம் தானே முடியும், காட்டுல சிம்ஹம் தான் யானையுடைய மஸ்தகத்தை தலைய பொழக்குமோ, அப்படி இந்த பாவங்களை போக்கி, இந்த இடத்துல சொல்லும்போது அவர் பக்தர்களுக்கு ரட்சணை கூடும் பாவத்தை போக்குங்கிற. அப்ப திருதசேந்திர வந்தியாக, திருதசேந்திர வந்தியாகனா தேவர்கள் எல்லாம் சேவிக்கக்கூடிய அந்த காமாசிகா ஹரிஹி அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் இந்த திரிலோகத்திலயும் இருக்கிறவாள்லாம் பகவான அப்பேற்பட்டு சேவிக்கிறவா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்னன்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆசையை நிறைவேற்றட்டும் பாவங்களை போக்கட்டும் அப்படின்னும் பொழுதே நம்ம இங்க நினைக்கணும், பகவான் தேவர்களுக்கு அசுரர் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி துஷ்ட நிகிரகம் பண்ணுவேர் அப்படின்னு, ராட்சசர்களை நிகிரகம் பண்ணுவேர் அப்படின்னு எடுத்துட்டா, குலத்தினால நம்ம பார்க்க கூடாது, தேவர்கள்னா தேவர்கள், அப்ப வந்து பிரஹ்லாதனுமே குலத்தினால ராட்சசன் தானே, ஆனா அவர் தேவர்களுக்கு சமானம், பக்தன், அப்பேற்பட்ட பக்தன், பக்த சக்கரவர்த்தின்னு யாருக்கு சொன்னார் அவர். அதனால பிறப்பினாலே இல்ல, நம்ம பண்ற செயல்பாட்டினாலே நம்ம ஒவ்வொருத்தர் நம்ம எப்படி இருக்கோம் எல்லாருக்குமே அப்படி பார்த்தா, நம்ம மனுஷாளுக்கு சாதாரணமான வாளுக்கு நம்ம நல்லதும் பண்றோம் கெட்டதும் பண்றோம், எல்லாருக்கிட்டயுமே ஒரு நல்ல குணமும் இருக்கு கெட்ட குணங்களும் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும், அதை ஒத்துக்கிறது இல்ல நம்ம, அவன் இப்படி பண்ணானே அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிச்சுக்கிறோமே தவிர, நம்ம கிட்டயும் பாவங்கள் இருக்கு. சுவாமி தேசிகனே அகமஸ்ம பராத சக்கரவர்த்தின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன இங்க? அவர் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம நித்தியானுசந்தானமா ஸ்தோத்திரங்கள் சொல்லணும்னு தான். நமக்கு அது தெரியல, நம்ம வந்து எப்ப உணர்வோன்னு தெரியல. அந்த உணர்ந்தா நம்ம பண்ண பாவங்கள் அப்பேற்பட்டது. அப்போ ஒருத்தனுக்கு நல்ல குணமும் இருக்குன்னா தேவர் தேவத்துவமும் நம்ம கிட்ட இருக்கு, அசுரத்துவமும் நம்ம கிட்ட இருக்கு. அசுரத்துவத்தை அந்த பாவங்களை போக்கி அந்த நல்ல விஷயத்துக்காக நம்ம பெருமாள் கிட்ட என்ன என்ன வேண்டிக்கிறோமோ, என்னென்ன வேண்டிக்கிறோம்னு நீங்க சொல்றது பகவத் விஷயமா, நம்ம எப்பயுமே மோட்சத்தை தான் வேண்டிக்கணும். அதையும் பெருமாள் நமக்கு அனுகிரகிப்பேர் அப்படின்னு. அதுக்காக தானே அவர் வைகுண்டத்திலேந்து விட்டு இங்க வந்து நமக்காக அர்ச்சாவதார மூர்த்தியாக நமக்கு இருந்து அனுகிரகம் பண்றது எதுக்கு? ஆசைப்பட்டு நமக்கு இருக்கேர் அப்படின்னா நமக்கு அனுகிரகம் பண்றதான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தையும் சுவாமி தேசிகன் சொல்றார் ஆச்சரியமாக. அப்படி அற்புதமான காமாசி காஷ்டகம் ஸ்லோகம், 8 ஸ்லோகம், 9வது ஸ்லோகம் பலஸ்ருதி. அந்த முதல் ஸ்லோகத்திலே நம்ம கேட்டோம், கஷ்டித் அற்புத கேசரி நேர், அற்புதமான சிம்ஹம், விவரிக்க முடியாத அற்புதமான சிம்ஹம் இவர். வேதத்துல சொன்னப்பட்டவர் தான் இங்க வேகாசி வேகவதி நதியினிடையே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேர் அப்படின்னு. இப்பேற்பட்ட நரசிம்மன் தான் நம்மளுடைய தாபங்களை போப்பேர், அவருடைய 3 கண்களாலே நம்மளுடைய தாபங்கள் எல்லாம் போக்குவேர் அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொல்லி, 3வது ஸ்லோகத்துல அவர் ஆகண்டமாதி புருஷம், அவர் கண்டத்து மேல அவர் நரசிம்மரூபமாகவும் கீழே ஆதி புருஷனாகவும் இருந்து அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சொல்லி, வைகுண்டத்துல இருக்கிற பகுமதியை கூட விட்டுட்டு அங்க நித்திய சூரிகள்லாம் எப்படி அவரை வச்சுப்பா, முக்தாத்மாக்கள்லாம் எப்படி அவர் அனுகிரகம் பண்ணுவா, அது அத்தனையும் விட்டுட்டு இங்க நம்ம எல்லாம் எவ்வளவு பாவம் பண்ணாலும் நம்ம பெருமாளே இல்லைன்னு சொன்னாலும் நமக்காக இங்க வந்துதான் அனுகிரகம் பண்ணார் அப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னு சொல்லி, 4வது ஸ்லோகத்துல இவர் தான் நமக்கு அகில பந்து, பந்து அகிலசிய ஜந்தோகோன்னு எல்லாருக்கும் பந்து அப்படின்னு சொல்லி, அவர் எப்படி அற்புதமா நரசிம்மன்னா சிம்மத்துல நமக்கு பயம் வாணாம், புலின கேலி நரசிம்மம்னு விளையாடுற மாதிரி நமக்கு இங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி, 5வது ஸ்லோகத்திலே யோக யோக நிஜம் சிக்ஷைன்னு யோகத்தை நமக்கு சொல்லித்தரா மாதிரி அவருமே யோகத்துல இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்ம இந்திரியங்கள் எல்லாம் அடக்கிறாருன்னு சொல்லி, 6வது ஸ்லோகத்திலே இரண்யகசுப்பையை வதம் பண்ண அந்த திருக்கைகளாலே என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்டவர் எப்பேற்பட்ட நரசிம்மன், அவருக்குள்ள இருக்கிற எப்பேற்பட்ட கிருப கிருபா கபடகேசரின், அவர் கபட்டம், அவர் அவதாரம் பண்ணதே அனுகிரகத்துக்காக தான், அனுகிரகம் தான், அவன் கிருபாளுதான் அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்டவன் அப்படி இருக்கும்பொழுது அந்த சுவாமியை விட்டு வேற யார் நமக்கு கதி அப்படின்னு அவருக்கே சரணாகதி பண்ணி இப்பேற்பட்ட ஸ்தோத்திரங்களை சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் போக்கி பகவான் உடைய அனுகிரகம் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவேர் அப்படின்னு அற்புதமாக இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ற. அப்பேற்பட்ட இந்த 3 பாகமாக அகோபில மட்டம், மைசூர் அகோபில மட்டம் அவளுடைய அனுகிரகத்தினாலே அடியனுக்கு ஒரு பெரிய கைங்கரியம் கிடைச்சி எல்லாருக்கும் சொல்ல முடிஞ்சது. சிரவணம் கீர்த்தனம் அப்படின்ன மாதிரி இந்த 2 கைங்கரியமே நம்ம இந்த 3 பாகமாக நம்ம பண்ணிட்டோம். கீர்த்தனம் பகவத் விஷயத்தை கேட்டோம், பகவத் விஷயத்தை சொன்னோம் அப்படின்னு இப்பேற்பட்ட அனுகிரகம் பெருமாள் எப்பயுமே நமக்கு கொடுத்துட்டு இருக்கணும். அதான் நம்மளுடைய ஆசை என்னன்னா பகவத் விஷயத்தை எப்பயுமே கேட்டுட்டு இருக்கணும், பெரியவா கிட்ட கேட்டுட்டு இருக்கணும், பகவத் விஷயத்தையே பகவத் சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்னு நவவித பக்தியும் நம்ம பார்த்தோம். இப்போ பகவான் சுவாமி தேசிகனை பத்தி ஒரு மன்னார்குடி கோபாலேஸ்வர சுவாமின்னு 700 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அவர் அதுல முதல் ஸ்லோகம் எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 700 ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகம். சுவாமி தேசிகனை பத்தி சொல்லும் பொழுது அந்த கிரந்தம் எப்பேற்பட்ட கிரந்தமாக இருக்கும், அது விசேஷமான கிரந்தம். ஆனா அடியன் பண்றதுனால சில தவறுகள் இருக்கும், ஏதாவது சின்ன தவறுகள் இருக்கும், அதை பெரியவாள் என்ன சொல்றதுன்னா அந்த தவறுகளை க்ஷமிச்சு அந்த பகவத் விஷயத்தை மட்டுமே ஏத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு தேன் கூடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம தேன் சாப்பிடணும்னா அந்த தேன் அடிக்கிறதுக்கு அவன் போவான், அதுல 2-3 தேன் நம்மளை கொட்டும், அந்த 2 கடியாவது நம்ம வாங்கினாதான் அந்த தேனை நம்மளால சாப்பிட முடியும். அதனால அடியேன் ஒரு சொல்லும் பொழுது சின்ன தவறுகள் இருந்தாலும் அது தேன் கொட்டுற மாதிரி இருக்கும், தப்புன்னு தோணும், கொட்டுற மாதிரி இருக்கும், அதை நம்ம பொறுத்துண்டு. ஆனா பகவத் விஷயம் எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னு நரசிம்மனுடைய விஷயம், சுவாமி தேசிகன் பண்ண விஷயம்ன்றது மட்டும் நம்ம அதை தேன் போலே கிரகிச்சுக்கணும் அப்படின்னு, அந்த சில தவறுகள் இருந்தா அதை க்ஷமிச்சுக்கணும்னு சொல்லி, கவிதா ஆர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சரி.